ஆடிக்காற்றில் அம்மியே பறந்தால் ஆலிலைகள் என்னாகும்? அடிமேல் அடி விழுந்தால் மனிதனிவன் நெஞ்சமிங்கு புண்ணாகும். வரும் துன்பம் ஏற்க முடியாது என்றே எவனாலும் சொல்ல முடியாது போடா. வருவதை எல்லாம் ஏற்றுக்கொள். தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதா, கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷ எவனும் தனி மரந்தா. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா, சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. அட சுழறுற உலகத்தில் சுற்றி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா. தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதா, கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷ எவனும் தனி மறந்தா. கொள்ள முடியுமா? அட மண்ணை கிளந்து போடு, மண்ணு உன்னை தாங்கும் பாரு, அதை போல நீயும் மாறு, துன்பம் தாங்கி தாங்கி பாரு. எது வந்தால் என்ன, வந்து போனால் என்ன, இங்கு மாறாது மாறாது வாரம்தான். தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதா, கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷ எவனும் தனி மறந்தா. ஓய்வு காலம் போயாச்சு, பலி தாங்கி பழகி போச்சு, இடி தாங்கி கம்பியாச்சு, இங்கு மேடு பள்ளம் ஏது, குழி தாண்டி பழக்கமாச்சு. எது வந்தால் என்ன, வந்து போனால் என்ன, என்று மாறாது மாறாது வானம்தான். தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷ எவனும் தனி மறந்தா. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா, சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. அட சுழறுற உலகத்தில் சுற்றி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா. தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதா, கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷ எவனும் தனி மறந்தான்.